இது உனக்கு வேதம் வராமல் எப்படி போகும்? உங்க தாத்தா உங்க அப்பா அந்த வம்சம், அந்த வம்சத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரீதியில அவளுடைய அனுகிரகத்தில் தான் அடியவண்டிய வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப முகூர் சிம்மத அழகி சிங்கர் சதஸ் ஒரு புது ரூபம் கொடுக்க 100 பேர் பார்க்கறா, ஸ்பெக்டேட்டர்ஸ் இருக்கையோ கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி பாப்பா, 100 பேர் சதஸ்ல இருக்கோ 20 பேர் ஒன்னுத்துக்கும் உபயோகம் இல்லாத ஒருத்தனை கூப்பிட்டு தன்கிட்ட உட்காந்து வச்சு உத்தியோகம் கொடுத்து தனக்கு அத்தியந்த தாசனா ஆக்கி வச்சா அந்த பெருமாள் சின்ன வயசுல அடிய ரொம்ப ரொம்ப ரசிச்சு ஸ்ரீரங்கத்துல வீதிகள்ல உபன்யாசம் கேட்டிருக்கேன். அதுல அந்த மகான்கள் யாருன்னு கேட்டா கருணாகராச்சார சுவாமியுடைய உபன்யாசம் நிறைய கேட்டேன். ரொம்ப சின்ன வயசுலயே நம்ம தரிசனத்துக்கு ஸ்ரீ ராமானுஜ தரிசனம் பெயர் உற்சவம் யார் அப்படின்னு கேட்டா திருக்கோட்டி உன்னு பெயர் சிகிச்ச. இந்த ஜெகத்துல இருக்க மொத்த பேரும் பண்ண புண்ணியத்தினுடைய ஒரு பலனா தேசியனுடைய அலங்காரம். வைதிக தர்மம் இருக்கிறதுக்கு காரணமே தேசியம், இது வைதிகம், இது வைஷ்ணவம், இது எல்லாமே இதுதான் ஸ்தாபிச்ச குழந்தைய பார்த்து மெடிக்கா கேட்பான், நீ அப்பா குழந்தையா அம்மா குழந்தையா என்ன பதில் சொல்றது? அமெரி ராமானுஜர் தேசிகம் ரெண்டு ஒண்ணுதான், ராமானுஜர் தேசிக தேசம், தேசிய தரிசனம் தான் ராமானுஜர் தேசம். ஆனா பராசர பக்தர் சாதிச்ச அர்த்தங்களை எல்லாம் சம்பூர்ணமாக ரக்கணம் தான் சாமி தேசிகம், வேற யாருமே கிடையாது. அடிச்சு சொல்லலாம் அந்த அந்த கிரந்தங்களை சேமிச்சு பார்த்தா அது அவர் அவசர கிரந்தங்கிற ரீதியில சுவாமி தேசிகம் கேட்டு நமக்கு கடைசிங்கிறது சரணாகதி பண்ணுவோம் வழியை காமித்து கொடுத்தவர், சகல லோகத்துக்குமா வழியை காமித்து கொடுத்தவர் சுவாமி தேசிகன். ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமஹா. தேசிகா டெய்லி அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா பாகவத பாஷணம் அப்படிங்கிற தலைப்புல பல மகான்களை நாம நேர்காணல் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம ஒரு பெரிய மகாவித்வான் நாவல் பாக்கம் விபச்சின்மணி ஸ்ரீயுவே வாசுதேவ தாத்தையாரி மகா தேசிகன் அப்படிங்கிற சுவாமிய இன்னைக்கு சந்திச்சு அவர் மூலமா பல மகான்களுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இன்னைக்கு பாக்கியம் ஏற்பட்டிருக்கு. அதனால சுவாமியை நாம முதல்ல சுவாகத்தம் பண்ணி வரவேற்போம். அடியன் ராமானுஜதாஸ், அடியன் தாசன், என் நாவல் பாக்கம் அப்படிங்கிற ஸ்ரீகிராமம் அதனுடைய வைசிஷ்டியம் என்னங்கிறத. அடியன் நாவல் பாக்க கிராமத்தை சேர்ந்தவன். இங்கே நாதமுனிகள் வம்சத்தை சேர்ந்த மகான்கள் ஆச்சாரியர்கள் பல பேர் எழுந்தொருளி இருந்தார்கள், எழுந்தொருளி இருக்கிறார்கள். யோகேன யாக நிவகையிருப்பி நாத வம்சியாக அப்படின்னு அந்த பெருமாளை பற்றியான ஒரு ஸ்லோகத்தில் வரும். அடியன் வந்து நாதமுனிகளிடமிருந்து 36வது பரம்பரையில் இருக்கேன். இத்தனை சுவாமிகளுடைய லிஸ்ட் நாங்கள் வச்சுருக்கோம். இங்கே இருக்கிற நாவல் பாக்கத்தில் இருந்த மகான்கள் எல்லாம் ஓரளவு அந்த சம்பிரதாயத்தினுடைய பெருமை குறைக்காமல் ஆச்சாரங்கள், அனுஷ்டானங்கள், பகவத் கைங்கரியங்கள் எல்லாற்றிலும் யதாசக்தி விசேஷமாக ஈடுபட்டவர்கள். குறிப்பாக பார்த்தோமானால் யாகம் செய்தவர்கள் அநேகம் பேர். திருக்குடந்தையில எழுந்துள்ளிருந்த திருமலை சதுர்வேதக்கு நாவல் பாக்கம் ஐயா குமார தாத்த தேசிகம், அவர் தஞ்சபாமணி கோயிலே யாகம் செய்யும் போது அந்த பெருமானை யாக பூமிக்கு எழுந்தொழி வைத்து யாகம் செய்வார். அதே மாதிரி அடியனுடைய பிதாமகன் யாகம் செய்தார். ஆக யாகத்தினாலேயும் காலக்ஷேபாதிகள்னாலேயும் நித்தியகர்மா அனுஷ்டானங்கள்னாலேயும் இன்னும் பலவிதமாகவும் சம்பிரதாயத்தை குறைவில்லாமல் நடத்தி கொண்டு வந்திருக்கிற மகா மகா மகான்கள் எத்தனையோ மகான்கள் எழுந்தொழியிருந்தார்கள். ஒருவராக சொல்லுவது ஒருத்தராக சொல்றது இப்போ சமயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சமீப காலத்தில் கூட ஸ்ரீமதி ஐயா சுவாமி, ஸ்ரீமதி யஜ்வா சுவாமி இவர்கள்லாம் இந்த பூலோகத்தையே வைகுண்டமாக ஆக்கி கொண்டு இங்கே எழுந்துள்ளிருந்தார்கள். அதுதான் அந்த ஊருக்கு விசேஷம், பாகவதர்கள் தானே விசேஷம் ஒரு ஊருக்கு. அதனால அந்த பெருமை யாக பூமி, நிறைய காலக்ஷேபங்கள்லாம் நடந்த பூமி என்பதுதான் முக்கியமான விசேஷம், மகான்கள் நிறைந்த இடம் என்பது. இப்போ சாதிக்கிறச்சேவே தேவனுடைய பிதாமகர் யாகம் பண்ணவர்னு சாதிச்சார். அவர் என்ன யாகம் பண்ணார், சோமயாகம்னு, சோமயாஜின்னு அந்த சுவாமி திருநாமம், சோமயாகம்னா என்ன அப்படிங்கறத ஒரு வார்த்தை. சமீப காலத்துல நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பெரிய அளவுல யாகம் பண்ணவர்கள் பார்த்தா பிதாமகன் தான் எழுந்தொழியிருக்க. சோமயாகம் பண்ணார், 25 வருஷ காலம் அக்னிஹோத்திரம் நித்திய அக்னிஹோத்திரம் விடாது பண்ணிட்டு இருந்தார். அதான் அவருடைய ஒரு பெரிய பிரபாவம். சாயம் பிராத்தகா விடாமல், ஊரை விட்டு எங்கேயும் வெளியில போகாமல், யஜ்ஞ புருஷனை யஜ்ஞேஸ்வரனை ஆராதனம் பண்ணி கொண்டு உகந்த ஒரு மகான். ஆரம்பத்தில் சோமயாகம் ஆரம்பித்தார். சோமயாகம்ங்கிறது ஒரு பிராமணன் கட்டாயம் செய்ய வேண்டிய யாகமாக விதித்திருக்கிறது. அது சப்த சோம சம்ஸ்தைகள் என்பதாக சொல்வார்கள். அதில் சுவாமி ஒரு சோமயாகம் பண்ணார், ஆனால் மகா வைபவத்தோடு கூட அதை நடத்தும்படி ஆயிற்று. அதுக்கப்புறம் விடாமல் 25 வருஷம் அக்னிஹோத்திரம் பண்ணி கொண்டு இருந்தார். சோமயாகம் பண்ணா பிராமணன் ஒரு பரிபூர்ண பிராமணன் ஆறாம் அப்படின்றது. வேதத்தில் ஒரு ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கேன், சோமயாகம் பண்ணி முடித்தா அந்த 3 தலைமுறை அவளுக்கு அந்த ஒரு பாவனத்தம் அப்படின்னு ஒன்று உண்டான். அடுத்து 4வது தலைமுறையில் அவன் என்ன பண்ணணும்னு கேட்டால் மாதிரி ஒரு பிராயஷ்சித்தமாக ஆரம்பிக்கணும். அப்போ திரிபுருஷம் என்பதாக பெயர். இது வேதத்திலேயே சொல்லியிருக்க விஷயம். அந்த ரீதியில் அடியனுக்கும் அந்த பாக்கியம் வந்திருக்கு. நான் ஒன்றும் பண்ணலை, பண்ணாமே கிடைச்ச பாக்கியம் இது. சுவாமி தேசிகன் வந்து புண்டரீகாட்சே யத்வாவனுடைய பௌத்திரன்னு சொல்லிச்சு இந்த விஷயத்தை வியாக்கியானங்களில் எழுதியிருக்கான். சுவாமி தேசிகனுடைய அவருடைய தாத்தாவாக எழுந்திருந்தோ பிதாமான் புண்டரீகாட்சே யத்வா அப்படின்னு திருநாமம். அப்போ இந்த விஷயத்தை எழுதியிருக்கான். ஆக கிராமத்திலிருந்து யஜ்ஞ புருஷனை ஆராதித்து கொண்டு யாகம் பண்ணி அக்னிஹோத்திராதிகள் 2 வேளையும் பண்ணி இந்த மாதிரி வைஸ்வதேவங்கள்லாம் பரிபூர்ணமாக பண்ணி சுவாமி எழுந்தருள் இருந்தார் அப்படிங்கிறது விசேஷம். தேவனுடைய பள்ளிக்கூட வாழ்க்கை அப்புறம் மேற்கொண்டு வாசிப்பு இதெல்லாம் பற்றி கொஞ்சம். நான் பள்ளிக்கூடத்தில் படித்தது கூட கொஞ்சம் மறக்க முடியாது. ஏன்னு கேட்டான்னா ஸ்ரீரங்கம் பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன். அடியன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஸ்ரீரங்கம் தான் மொத்தமுமே. அடியன் அடிக்கடி சொல்கிறதுண்டு, ஸ்ரீரங்கத்தினுடைய காவேரி கரை, நம்பெருமாள் புறப்பாடு, உத்தரவீதி சித்திரவீதி மாட வீதிகள் இதெல்லாம் என் மனசை விட்டு மறைஞ்சிருத்துன்னா நான் சுயநினைவில் இல்லைன்னு அர்த்தம். அந்த அளவு நினைவுகள் உண்டு. அந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ சுய சம்பவங்கள் இருக்கும். ஆனால் இன்றைக்கும் மறக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அங்கே எங்களுக்கு தமிழ் ஆசிரியர் ஒருவர் இருந்தார், எஸ் வாசுதேவன், எஸ்விடி சார் அப்படின்னு சொல்லுவோம். அவர் உபன்யாசம் மாதிரி தான் பாடமே எடுப்பார். நம்ம சம்பிரதாயம் தெரிஞ்சவர் இப்பவும் இருக்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். அவர் இப்பவும் பார்த்தா அடியன்னுவார். என்னை பார்த்தா என்ன சார் அடியன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, நீங்களாம் சம்பிரதாயத்துக்கு சேவை பண்ணுறங்கப்பா அப்படின்வார். இப்பவும் இருக்கார். அவர் அவர் தான் எனக்கு தமிழ் பூர்த்தியாக 7வது முப்பு 8வது முப்பு 9வது முப்பு 9வது எல்லாமே அவர் தான் மொத்தமுமே. அது பெரிய பாக்கியம். அவர் அன்னைக்கு எனக்கு போதித்து கொடுத்ததனுடைய ஒரு தாக்கம் இன்னி வரைக்கும் எனக்கு உண்டு. இதை என்னுடைய நண்பர் விஜயராகவனும் சொல்கிறார், குழப்பாக்கம் விஜயராகாச்சாரியா சுவாமி, நானும் அவரும் பக்கத்தில் பக்கத்துலேயே இருந்து 1வது கிளாஸ்லேருந்து படித்தோம். அந்த மாதிரி சிரோமணி வித்யாவரதி எல்லாமே அப்படி தான் படித்தோம். அப்போ அந்த எஸ் வாசுதேவன் சார் அப்படிங்கிறவர் அப்படி உபன்யாச ரீதியில் தான் கம்பராமாயணம், நலவென்பா இதெல்லாம் சொல்லுவார். அவர் சொல்லி கொடுத்த அந்த பாட்டெல்லாம் கூட இன்றைக்குமே எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு. அதனால் நான் எதை மறந்தாலும் அந்த எஸ்விடி சார் அவரை ஒரு நாளும் மறக்க முடியாது. அவருடைய அனுகிரகம்னு கூட நான் சொல்வேன், ஏன்னா சம்பிரதாயம் தெரிந்தவர். அவருடைய அனுகிரகம் இன்றைக்கும் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதுவும் பெருமாள் பார்வன் அனுகிரகம் தான். ஏன்னா ஒருவனை உண்டாக்குவதற்கு பெருமாள் சின்ன வயசுலேருந்தே பரம அனுகிரகங்கள்லாம் பண்ணணும். பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் எனக்கு ஒரு பிறப்பு கொடுத்து. இன்னொரு விஷயம் என்ன கேட்டான்னா, ஸ்ரீரங்கத்தில் எங்களை படிக்கிறதுக்கெல்லாம் எப்போவாது சின்ன வயசு தானே தப்பிக்கலான்னா ஆற்றுல என்ன பண்ணுவோம் கேட்டால், கோயிலுக்கு போயிட்டு வரோம், நீங்கள் ஊஞ்சல் உற்சவம் பெருமாள் சேவைக்கு போயிட்டு வரோம், பவித்திர உற்சவம் பெருமாள் சேவைக்கு போயிட்டு வரோம், கிளம்பிடுவோம் படிக்கிறதுலேருந்து தப்பிக்கிறது. இந்த பெருமாள் சேவைக்கு போகிறோம்னு சொன்னால் ஆத்தில் பேசாமல் வந்துடுவா, வேண்டான்னு சொல்ல மாட்டா. பவித்திரோத்சவம் பெருமாள் சேவைக்கு போயிட்டு வரோம், கிளம்பிடுவோம். ஆக ரங்கநாதன் வந்து எங்களுக்கு அந்த மாதிரிலாம் உபகாரம் பண்ணியிருக்காரு, பல விதத்தில் உபகாரம் பண்ணியிருக்கா மாதிரி. சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி பல விதமாக பெருமாள் உபகாரம் பண்ணி நம் பையன்னு சொன்ன மாதிரி தங்கிட்ட கூட்டி கொண்டு எம்பெருமான் தன்னிடம் ஈடுபடும்படி செய்திருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பரம பாக்கியம். அழகா சொல்ல, தெளிவிழா கலங்கள் நீசு திருவரங்கத்திலோங்கும் ஒளியுளார் தாமே அன்னே தந்தையும் தாயுமாவார் இது அடியனுக்கு பிடிச்ச பாசுரம். அடியனுக்கு தந்தையும் தாயும் நம்பெருமாள் தான். தந்தைன்னு இப்ப சாதிச்சார் திருத்தப்பனார் சுவாமியை பத்தி. அடியனுடைய திருத்தப்பனார் ஸ்ரீவரத தாத்தாரிய மகாதேசிகர் ஸ்ரீரங்கத்திலேயே எழுந்துள்ளி இருந்தார். அவர்கிட்டதான் அடியனுக்கு பூர்ணமான வேதாத்தியனம், அது தவிர சில தர்க்க பாடங்கள், அது தவிர வேதார்த்த சங்கிரகம், நியாய சித்தாந்தனம், தத்துவமுக்தா கலாபம் முதலான பாடங்கள் எல்லாமே அவர்கிட்ட தான் பூர்த்தியாக. ரொம்ப குடும்ப சிரமத்தில் இருக்கச்ச கூட அடியனுக்கு அதெல்லாம் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு சாதிச்சார். ரொம்ப சிரமத்தில் இருந்தார் அவர். அவர் உகந்த ரெண்டு மூணு விஷயம் ஸ்ரீரங்கத்தில் உண்டு. காவேரி ஸ்நானம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ காலம் நம்பெருமாள் கைங்கரியம் பண்ணியிருக்கார், வேதபாராயண கைங்கரி. இவர் வந்தால் கிரம பாராயணம் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய பேர் நீங்கள் வாங்கோ, நீங்கள் வந்தால் கிரம பாராயணம் பண்ணலாம் அப்படின்வா. வேதத்துக்காக நிறைய உழைச்சார், ஏன்னா சில விஷயங்கள்லாம் வெளியில் தெரியாது. அடியே திருத்தப்பனார் வந்து நிறைய பேருக்கு காலக்ஷேபம் சாதிச்சிருக்கார். திருவேந்திபுரம் முதலான ஊர்களில், ஸ்ரீரங்கத்தில், திருவேந்திபுரத்தில், சென்னையில், அப்புறம் எங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம். அடியே தமையனார், நான், என்னுடைய தம்பி ஜெகநாதன், சுதர்சன, எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு வேதா சொல்லி கொடுத்துருக்கார் அவர். வேத வேதார்த்த சௌத வித்யாசாலையில் அத்தியாபகராக இருந்தவர். அதே மாதிரி நம்பெருமாளுக்கு 25 வருஷம் விடாத கைங்கரியம் பண்ணவர். அதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பெருமை. அதே மாதிரி அந்த காலத்தில் கூட திருவேந்திபுரம், திருக்குடந்தை இந்த திவ்ய தேசங்களுக்கெல்லாம் அவர் விடாமல் பாராயணத்துக்கு போய், அங்கே போய் அவர் தலையை பண்ணி தான் சாப்பிடணும், ஆனால் தலையை பண்ணி சாப்பிட்டு அவர் உற்சவங்களுக்கு பாராயணத்துக்கெல்லாம் அன்வைப்பார். அதனால் ஒரு சமயம் சின்ன வயசில் அடியன் வந்து பஞ்சாதி கேட்டு சொன்னபோது சரியாக சொன்னேன். அப்போது அடியன் சித்தியா வலைபேட்டை சுவாமி அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஏன்னா நான் அதெல்லாம் நுற்று பண்ணியிருப்பேன்னு யாரும் நம்பலை, அப்போது மனப்பாடமாக இருக்காதுன்னு சொல்லி ஏன்னா குறியாக உட்காந்து சொல்ல மாட்டேன். அப்போது எப்படியோ இருப்பேன். அவர் சொன்ன விஷயம் என்ன கேட்டால், இது உனக்கு வேதம் வராமல் எப்படி போகும், உங்கள் தாத்தா உங்கள் அப்பா அந்த வம்சம் அந்த வம்சத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரீதியில் அவளுடைய அனுகிரகத்தில் தான் அடியவண்டிய வண்டி ஓடிட்டுருக்கு. இப்போ திருத்தோப்பனார்கிட்ட 2-3 விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், தாயார் சன்னியில் தாயார் சன்னியே கத்தியில் இருப்பார். 12 பிரதட்சணம், 24 பிரதட்சணம் பண்ணுவார். எதுவானாலும் தாத்தில் நிறைய கஷ்டம் உண்டு. 2-3 பேர் உடம்பு சரியில்லாமலாம் இருந்தால் எதுவானாலும் நேரம் தாயார் சந்திக்கு போவார். அங்கே பிரதட்சணங்கள்லாம் முன்னார், வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது. 100 தட்டை போய் தன் கஷ்டத்தை சொல்ல மாட்டார், தாயார்கிட்ட மட்டும்தான் சொல்லுவார். தாயார் ரட்சித்தார். தாயாருடைய ஸ்ரீரங்க நாச்சியாருடைய பரிபூர்ண அனுகிரகம் அவருக்கு இருந்தது. அவர் பல தடவை சொல்லுங்க, நாங்களும் அனுபவிச்சிருக்கோம். ஒரு தடவை ட்ரெயினுக்கு லேட் ஆகிடுச்சு, ட்ரெயின் வந்திருக்கும், ஆனால் தாயார் சந்தி விட்டு இவர் வரல. அப்போ நாங்களும் துடிச்சுட்டு இருக்கோம், ஆனால் இவர் மறந்துட்டார். அப்புறம் தாயார் சந்தி சாத்தின் அப்புறம் தான் வந்தார். அதுக்கப்புறம் சின்ன வயசில் நாங்கள் பார்த்தோம், அன்றைக்கி ட்ரெயின் 3:15 லேட்டாக தான் வந்தது. இந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம். அப்படி தாயாருடைய பரிபூர்ண கடாட்சத்தினால தான் தாயார் வைபவத்தை அவர் பல கிரந்தங்கள் மூலம் சாதித்தார், நிலைநாட்டினார். எல்லாமே தாயாருடைய அனுகிரகம் தான். அந்த மாதிரி தோப்பனா பித்ரே பிரம்மோபதேஷ்டிரேமே குருவே தெய்வத்தாயச்ச அப்படிங்கிற மாதிரி அவருடைய அனுகிரகம் தவிர அது எனக்கு வேற பலம் கிடையாது. இப்பொழுது இருக்கக்கூடிய பல ஆச்சாரியர்கள் சுவாமிக்கு பால்ய சிநேகிதர்களா இருக்கக்கூடியவா. அவ பால்யத்துல தேவளோட இருக்கிறதே நடந்த சுவாரஸ்யமான விஷயம் எதானா? இப்பொழுது வாஸ்தவம்தான், குழப்பாகம் விஜயராகாச்சாரியார், நம்ம கேள்விக்குள்ள விஜயராகாச்சாரியார், நாங்களாம் ஒன்னா படித்தவா. மானமாமலையில ஆஸ்தான வித்வானக்க முரளிதரன் அந்த சுவாமி, நாங்களாம் ஒன்னா வந்து மதுராந்த சுவாமிகிட்ட படித்தவா. அது மட்டும் இல்லாமல் நாவல் பாக்கம் சடகோபாச்சாரியார், காஞ்சிபுரம் சடகோபாச்சாரியார், இப்போ நாவல் பாக்கம் சௌமியநாதன், நாங்கள்லாம் வந்து சின்ன வயசில் வேத பாராயணத்துக்கெல்லாம் ஒன்றாவே போவோம். நாங்கள் ஒரு 5 பேர் இருந்தோம், சௌமியன், ஸ்ரீதரன், ரெண்டு சடகோபன், அடியன் என்று சொல்லுவோம். ஒரு செட்டாக தான் இருப்போம், ஒரு செட்டாக போவோம், அங்கங்கே பாராயணம், திவ்ய தேசங்களில் பாராயணம், இதுக்கெல்லாம் போவோம் வருவோம், இந்த மாதிரி இருந்தா. இப்போ அடியன் என்ன நினைக்கிறேன்னா, இவாளோட ஒரு சக்கியம் கிடைச்சது கூட ஒரு பெரிய பாக்கியம் அடியனுக்கு. ஏன்னு கேட்டால், இப்போ உதாரணமாக ஒரு பக்கம் விஜயராகாச்சாரியார், காஞ்சிபுரம் சடகோபாச்சாரியெல்லாம் ஆச்சாரத்தில் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணாதுவா. அப்போ அவளை பார்க்கும்போது அந்த கொஞ்சம் கூட அவள் என்ன பண்ணுவாங்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டான். எவ்வளோ தூரம் யாவச்சக்தி நல்லபடியாக நடக்கணும், கடைசி வரைக்கும் காம்ப்ரமைசிங்கே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சுவாமி தேசியம் என்ன சொல்றேன்னு கேட்டா, அந்த மாதிரி இருப்பாளோட நீ வாழ்ந்துக்கோ அப்படிங்கிற, யாரோட சகவாசம் பண்ணணும், யாரோட சல்லாபம் பண்ணணும், இதெல்லாம் சுவாமி தேசியம் சாதிக்கிற அப்படின்னா. யாரோட பேசணும்னா வைராக்கிய நிஷ்டரோட பேசணும். நான் அவரோட பேசினா நமக்கு வைராக்கியம் வரும். அனுஷ்டான பரவரோட சகவாசம் பண்ணணும். அவன் அனுஷ்டானம் பண்றத பார்த்தா நமக்கும் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் தோணும். அந்த மாதிரி ரீதியில ஒரு ஸ்ரீரங்கங்க ஒரு நல்ல திவ்ய தேசம் மாத்திரம் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவர்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு லோகத்துல சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி இவர்கள்லாம் கூட இருந்தபடியினால ஒரு நல்ல வழி இந்த வழியில தான் போகணும். இப்ப கூட அஜயராபாச்சாரியர் எல்லாம் பெருமாள் சேவைக்கு போகலாம் வா. ஒரு சம்பவம்னு கேட்டவங்க, அதனால ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன். திருவனந்தபுரத்துல வந்து இன்டர்வியூ கார்டு வந்து அடியனுக்கும் விஜயராகவனுக்கும். இப்ப எங்க பாட்டியினுடைய ஒரு கைங்கரியம் நடந்துட்டு இருக்க சமயம் எங்களால் வெளியில போக முடியாது. மாதாமகி மதுராந்த சுவாமி தேவியுடைய வெளியில போக முடியாது. அப்ப இப்ப எங்க போறது, எங்கேயும் போக முடியாது அப்படின்னு விஜயராகவன் சொன்ன, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, இதை விட்டா பெருமாளை சேவிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது, நாமளா போக மாட்டோம், அனந்தபத்மநாபன் கூப்பிடுற வாய்ப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா அங்க போனோம். பெருமாள் சேவிச்சோம் கர்த்தால, 8 மணிக்கெல்லாம் பெருமாள் சேவிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 10 மணிக்கு என்ன பண்ணா, வந்த காரியம் எடுத்து திரும்பி போய் இன்டர்வியூவே அட்டன் பண்ணல, வந்த காரியம் எடுத்து திரும்பி போயிடலாமா அப்படின்னா, அப்போ இல்லை இல்லை இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கு அதையும் பார்த்துன்னு போயிடலாம், பெருமாள் சேவை ஆயிடுத்து வந்ததுக்கு அதையும் என்ன பார்த்துன்னு போகலாமே அப்படின்னா, சரி சொல்லிட்டு இன்டர்வியூவில் போனால் எங்கள் பேர் கடைசியில் இருக்கு, நான் வாசுதேவன் விஜயராகவன் வீல இருக்கிறபடினால கடைசியில் போயிடுது. அதுக்கப்புறம் WXL யாரும் வரப்போறது இல்லை, எங்கள் ரெண்டு பேரும் கடைசி சாயங்காலம் 5 மணி அவங்க உள்ள இருந்தது, எங்களுக்கு இஷ்டம் இல்லை. நேராக அவங்கக்கிட்ட போய் நாங்கள் சீக்கிரம் போனோம், எங்களுக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுங்கண்ணா, இப்படிலாம் கேட்டால் ஒரு பிளாக் மார்க் ஆகிடுவேன் இன்டர்வியூவில்ண்ணா, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, நாங்கள் இன்டர்வியூக்காக வரலை, பெருமாள் சேர்க்கறதுக்காக வந்தோம், இதையும் பார்த்துட்டு போயிடலாம்னு வந்திருக்கோம்னா. கடைசியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த உத்தியோகம் பத்மநாபன் அனுகிரகத்தால் கிடைச்சிது. அது என்ன ஆச்சரியம் கேட்டால், உத்தியோகம் கிடைச்ச அப்புறம் அந்த சீஃப் செக்ரட்டரி, அவர் தான் வைஸ் சான்சலர், அவரை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ பார்த்து இந்த மாதிரி உத்தியோகம் கிடைச்சிது, இங்கே வந்திருக்கேன், நம்ம யூனிவர்சிட்டியில் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சிரிச்சார். ஏன் சிரிக்கிறங்க அப்படின்னா, ஐ சா போத் ஆஃப் யூ இன் ஸ்ரீ பத்மநாப சுவாமி டெம்பிள் பிஃபோர் தி டைம் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்னா, இன்டர்வியூக்கு முன்னாடி கோயிலில் எங்களை பார்த்தாங்க. பக்கத்துல ஒருத்தர் சொல்ல, தட் இஸ் வை ஹி செலக்டட் யூ, ஏன்னா பத்மநாப சுவாமியோட பெரிய பக்தர் அவர், தீவிரமான பக்தனா அவர், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அவர் யாருன்னு தெரியாது. இப்ப பாருங்கோ பெருமாள் எப்படி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்காரு. எங்களை மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி வேஷங்கள் வச்சுன்னு பொதுவா பெரிய யூனிவர்சிட்டி இன்டர்வியூக்கு போனா அவ உத்தியோகம் தரத்துக்கு யோசிப்பான். சாதாரணமாக யூனிவர்சிட்டினா அதுவும் கேரளாலாம் ஒரு மாதிரியான க்ஷேத்திரம் அதெல்லாம். ஆனால் பத்மநாப பெருமாள் அன்னைக்கே ஒரு புருஷகாரமா இருந்து சேர்த்து வச்சு எங்களுக்கு உத்தியோகம் கொடுத்துருக்காரு. இந்த விஜயராகவனும் என்னைக்கும் மறக்க மாட்டார், அடையனும் என்னைக்கும் மறக்க மாட்டேன். கடைசியில என்னுடைய சென்ட் ஆஃப் இன்போ ரிட்டையர்மெண்ட் ஆகி சென்ட் ஆஃப் பறிச்ச, அப்ப அவரையே கூட்டம், அவரை என்னால மறக்க முடியாதுங்கிறதுக்குதான் அவரையே கூட்டு, நீங்க அவர் தலைமையில் தான் நடந்தது, அப்பவும் அவர் இந்த விஷயத்த சொன்னார் அப்படின்னு. அதனால பெருமாள் அனுகிரகம், ஆச்சாரங்கள், அனுஷ்டானங்கள், இதெல்லாம் நமக்கு நல்லா இருக்கணும்னா நம்மை சூழ்ந்து இருப்பவர்கள் அதுக்கு முக்கியமான பங்கு. வா நம்ம கோயிலுக்கு போகலாம்னு போகிறோம், நம்ம கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு போகணும்னா கடைக்கு போகலான்னு அங்கே போகிறோம், அவ்வளவுதானே. ஆக இவர்கள் எல்லாருமே அடியனுக்கு பரம ஆப்தர்களாக இருந்து கொண்டு நல்ல பரம உபகாரம் செய்யக்கூடிய மகான்கள் என்பதை விஜயாபனம் செய்து. இந்த பதில்ல திருவனந்தபுரம்ன்ற விஷயம் வந்தது, அதனால அதுலேருந்தே அடுத்த கேள்வி, திருவனந்தபுர வாசம். திருவனந்தபுர வாசத்தை பத்தி சுருக்கமா சொல்ல முடியுமா? 30 வருஷ காலம் அந்த பெருமாள் அடியன் சொல்லு, பெருமாள் கொடுத்த பிச்சை அது. அடியே அடிக்கடி சொல்ற வழக்கம், அடியனுக்கு பிறந்தாம் ஸ்ரீரங்கம், புக்காகம் திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்வேன். அந்த ரெண்டு பெருமாளுக்கே சம்பந்தம் உண்டு, ஏன்னா ஆள வந்தார் வந்து இங்கிருந்து அங்கே போனார் அப்படின்னு சரித்திரங்கள்லாம் இருக்கு. அங்கிருந்து ஸ்ரீரங்கத்தை அனுபவிக்கலாம், ஸ்ரீரங்கத்திலிருந்து திருவனந்தபுரத்தை அனுபவிக்கலாம். திருவனந்தபுரம் போன புதுசுல அடியே வந்து அந்த பெருமாளை சாதாரணமாக தான் நினைச்சேன், அவர் தான் கொடுத்தார் உத்தியோகம் கொடுத்தா அதெல்லாம் தெரியும். இருந்தால் கூட அங்கே இருக்கிற சில பக்குவியைகள் நமக்கு சரிப்படாது, பஞ்சரத்த வைக்கான சாகமங்கள் கிடையாது, அங்கே திருவாய்மொழி முதலான சேவா காலம் அதெல்லாம் கிடையாது. பாராயணம் பண்ணுறதுக்கே கூட, வேத பாராயணத்துக்கே கூட கொஞ்சம் கஷ்டப்படணும், இப்போ பண்ணிட்டு இருக்கோம், முன்னாடி கொஞ்சம் அதுக்கு பர்மிஷன் வாங்குறதெல்லாம் கஷ்டமாக இருந்தது. போனோம் பெருமாள் சேவிக்கணும் வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான். பெரிய அளவில் வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படிங்கிறது அங்கே இருக்காது, அதனால சாதாரணமாக தான் அந்த பெருமாளை நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சு எனக்கு அந்த உத்தியோகம் போயிடுது, ஏதோ வந்து என் மொத்த சர்வீஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பெருமாள் தான் கொடுத்தார். அப்பதான் எனக்கு அவருடைய பெருமை புரிஞ்சுது. ஏன்னு கேட்டானா அதுல எத்தனையோ ரகசியங்கள்லாம் இருந்தது அதுல. அப்ப மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருந்து திருவனந்தபுரத்தை விட்டு போறோமே அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப வந்து அந்த திருவாசிரியம் பாட்டெல்லாம் அனுசந்தானா, அப்ப பெருமாள் வந்து அப்பதான் புரிஞ்சுட்டேன் இது மிக்க பெருந்தெய்வம். ஆழ்வார் சொல்ற மற்றொரு இளந்தெய்வம் அன்று இதுங்கிற, இது இளந்தெய்வம் இல்லை இது மிக்க பெருந்தெய்வம். ஆக என்ன ஆகமம் என்ன பூஜை நடக்கிறது அதெல்லாம் நமக்கு வேண்டாம், நெருகிய துக்க கருணை அப்படிங்கிறது அந்த பெருமாள் கிட்ட இருக்கு. ஏன்னா நான் என்ன பண்ணேன்னு தெரியாது. ஆழ்வார் சொல்ற திருமாள் எரிஞ்சோலை மேலே என்றே என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகழ்ந்தான் பிள்ளை நினைக்கிறத சாதிக்கிறேன். அதுவும் தான் நான் ஹார்த்தமாக சொன்னேனோ, திருமாலின் ஜோல வேலைங்கிறது நான் ஹார்த்தமா சொல்லலை, ஏதோ சொல்லிருக்கேன் திருமாலன் தான். அந்த மாதிரி மாதவன் என்றதை கொண்டு என்னை இப்பால் பட்டது அப்படின்னு சொல்ற மாதிரி நான் எந்த ஜென்மத்துல என்ன பண்ணேனோ தெரியாது. அந்த பெருமாள் கிட்ட எனக்கு கெடுமிடராய் பாட்டு கூட தெரியாது, நான் திருவனந்தபுரம் போன பிறந்த மட்பானம் இல்லை அத அந்த பாட்டு கூட எனக்கு மனக்கு வர தெரியாது. ஒன்னுத்துக்கும் உபயோகம் இல்லாத ஒருத்தரை கூட்டு தன்கிட்ட உட்காந்து வச்சு உத்தியோகம் கொடுத்து தனக்கு அத்தியந்த தாசனா ஆக்கி வச்ச அந்த பெருமாள் சந்நிதியில சூப்பர்வாசன் சொல்றேன், வேதமாராயணம் சொல்றேன், பக்கத்துல இருந்து சொல்றேன். இன்னைக்கும் பெருமாள் சேவிக்கும் போது அதுதான் சொல்ற அரிய வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்றேன், மிருகியத்துக்க கருணை அப்படின்னு சொல்றா. அதை பத்தி நிறைய விசாரங்கள்லாம் இருக்கு, சர்ச்சையெல்லாம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பத்மநாப பெருமாள் என்கிட்ட பண்றது மிருகியத்துக்கு கருணை, ஏன்னா நான் எதுவுமே பண்ணல, ஆனால் கூட்டு வச்சு குழந்தைய கூட்டு வச்சு அப்பா வச்சிருக்க மாதிரி வச்சிருந்தேன். அதே மாதிரி எல்லா திவ்யதேசமே அங்க அனுபவிக்க முடியும். உண்மையில பெருமாள் இருக்கார் அங்க, சம்பிரதாயம் இது வேணா இருக்கட்டும், பெருமாள் இருக்கார். குறிப்பாக சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ண பெருமாள், சங்கல்ப சூரியத்துல எந்த ஆச்சாரியும் மங்களாசாசனம் பண்ணல, சேவிச்சிருக்கா, ஸ்லோகம் பண்ணல, ரெண்டு ஸ்லோகம் பண்ணிருக்க சுவாமி தேசிகன். அனந்த பத்மநாபகன் பெயர் வச்சு சொல்றிருக்க, அனந்தபுரம்ங்கிற பெயரை வச்சு தேசிகன் மங்களாசாசனம் பண்ணிருக்க. இதுக்கு மேல நமக்கு வேற என்ன வேணும், இது முதல்ல தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் தேசிகன் சம்பந்தத்தையும் வச்சு பெரியவாள்லாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்கிறதையும் வச்சு ஆளவந்தார் எழுந்த இடம், சீபாஷ்யக்காரர் எழுந்துள்ள இடம், இதெல்லாம் வச்சு பார்த்து சரணாகதி ரட்சித்தருள் பெருமாள் அவர் ஆளவந்தாருக்கு. அதனால அந்த பெருமாள் அடி எனக்கு புக்ககமாக எப்பவுமே அனுகிரகம் பண்ணான். அடி தேவருடைய முதல் உபன்யாசம் அப்புறம் முதல் காலக்ஷேபோ விஷயத்தை பத்தி ஒரு வார்த்தை. அடியனை முதல்ல பேச வச்சவர் மதுராந்தகம் ரவீர பட்டாச்சாரியார் அப்படிங்கிறவர். பொதுவா உபன்யாசங்கள்லாம் பண்ணி பழக்கம் கிடையாது, ஆனால் இதான் பெருமாளுடைய அனுகிரகங்கிறது பாருங்க. பெருமாள் இந்த சின்ன வயசுலேருந்தே கொண்டு வர, சின்ன வயசுல உபன்யாசத்துக்கு என்ன ஐசன் போவோம், எங்க அக்கா ரொம்ப சின்னவனா இருக்கச்சா எம்பார் உதயராச்சாரியார் உபன்யாசம். அந்த காலத்துல பொழுதுபோக்கு வேற எதுவும் கிடையாது, எப்படிப்பட்ட காலம். பெண்களுக்கு பாருங்க எங்கத்துல ரேடியோ கூட கிடையாது, ரேடியோ கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த கோயில போய் பெருமாள் சேவித்தல், ஆற்றுல உட்காந்து பாடுபாடு பாட்டு பாடுதல், ஸ்தோத்திர பாடம் சொல்லுங்க, உபன்யாசம் கேட்டது தான் பொழுதுபோக்கு. அந்த மாதிரி பர உபன்யாசத்துக்கு கூட்டி ஐச்சின்னு போவான். சின்ன வயசுல அடியன் ரொம்ப ரொம்ப ரசிச்சு ஸ்ரீரங்கத்துல வீதிகளில் உபன்யாசம் கேட்டிருக்கேன். அதுல அந்த மகான்கள் யாரும் கேட்டா கருணாகராச்சார சுவாமியுடைய உபன்யாசம் நிறைய கேட்டிருக்கேன். நான் ரொம்ப சின்ன வயசுலயே அந்த மாதிரி திருக்குழந்தை ஆண்டவன், அந்த மாதிரி கிருஷ்ணபிரேமி சுவாமிகள், இல்லை ஸ்ரீரங்கத்துல தெருவில் நடக்கும் இதெல்லாம், திருவிழியே பட்டை கொட்டையை போட்டுருவாங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரசித்து அப்படியே கேட்டேன். ஆனால் கூட நானாக உபன்யாசம் பண்ணதில்லை, மதுராந்தத்தில் ரவீர பட்டாச்சாரியார் ஸ்டேஜை கொடுத்து நீ பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டால் திருவனந்தபுரம் போனவனே அதுவும் விட்டு போச்சு, அங்கே யாருக்கும் நிறைய பேருக்கு தமிழ் தெரியாது எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கச்ச பத்மநாப பெருமாள் தான் மறுபடியும் வந்து திருப்பி மறுபடியும் பத்மநாப பெருமாள் தான் வரணும். அங்கே திடீர்னு ஒருத்தர் கூட்டாக உபன்யாசம் பண்ண சொன்னால் அதெல்லாம் இருந்தது. என்ன பண்ணார், பத்மநாப பெருமாள் சன்னதியில் அங்கே கிருஷ்ணன் சன்னதி இருக்கு, அந்த சன்னதி வாசலில் நித்தியமே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி காலம் ஏதாவது ஒரு பிரவச்சனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பெருமாளே ஏற்படுத்தின ஏற்பாடு. அது ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார், அவரால் முடியாது போயிடுது, அவர் என்கிட்ட கூட்டு சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷம் அப்படியே பண்ணாத நித்தியம் நிறைய மகான்கள்லாம் கூட அங்கே வந்து பண்ணியிருக்கா. கொரோனாவில் தான் அப்புறம் நின்று போயிடுது அது. அப்போ அதில் தான் பேச வந்தது, ஒழுங்காக உபன்யாசங்கள்லாம் பண்ண தெரியாது, அதில் என்ன சொல்கிறதுன்னு யோசித்து பார்த்து சொல்வேன். அதனால் பேச வைத்த பெருமான் அவரும் அவரை தான், அவருடைய அனுகிரகத்தினால இன்னும் மகான்களுடைய உபன்யாசங்கள்லாம் கேட்கறது அடைய எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். நிறைய கேசட்டெல்லாம் கூட நிறையா கேட்டிருக்கேன், திருக்குழந்தை ஆண்டு வந்த கேசட்டு, அந்த மாதிரி கிருஷ்ண பிரேமி சுவாமியுடைய கேசட்டு இதெல்லாம் நிறையா கேட்டிருக்கேன். அதனால் அவளுடைய அனுகிரகங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து ஓரளவு சில வார்த்தைகள் சொல்லும்படியாக பேசிட்டே பேசலாம் பெருமை ஒன்று உணர்ந்தாகாது அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி அவன் சொன்னதை சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் சுவாமி தேசியம் சொன்னதுக்கு மேலே வேற எதுவும் கிடையாது நமக்கு. எங்க அப்பா தவப்பனார் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வார், எதுவுமே சொல்ல வேண்டாம் சுவாமி தேசியம் சொன்னதை சொல்லு போறோம் அப்படின்னு. அந்த மாதிரி தேசியம் சாதிச்சது மாத்திரம் சொல்லிட்டு அடையது. முதல் சதஸ் அனுபவம், முதல் சதஸ் அனுபவம் அப்படின்னா முதல் முதல்ல மதுராந்தகம் சுவாமி தான் வந்து அங்க ஏவி கோபாலாச்சார சதஸ் பௌண்டிபுரம் ஆசிரமத்தில் நடக்கும். சின்ன வயசுல படிக்கும்போது மதுராந்தகம் சுவாமி தான் வாங்க அங்க போய் ஒரு விஷயம் சொல்லுவோம் அப்படின்னு சுவாமிக்கு அதில் ஒரு இது அதிகம், பசங்களை எல்லாம் சொல்ல வைக்கணும் அப்படிங்கிற ரீதியில அங்கதான் முதல் முதல்ல கூட்டுன்னு போனார் மதுராந்தகம் சுவாமி. அதுக்கப்புறம் மாணவர்கள் வித்யா சதஸ்லையும் தர்க்கம் சொல்றதுக்கு தான் முதல்ல போனோம். அப்படி அங்கங்க விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பெரியவாழி அனுகிரகம் தான் எல்லாமே. வேடிக்கையான அனுபவம் எல்லாமே, வேடிக்கையான அனுபவம்னா நிறையா உண்டு. முக்கூர் ஸ்ரீமதி அழகி சிங்கர் சதஸ் ஒரு புது ரூபம் கொடுத்தவர். அதாவது சதஸ்னா அங்கே இருக்கிற பத்து பேர் இருப்பா, அவளுக்கு மட்டும்தான் புரியும், மற்ற பேருக்கும் புரியாது அப்படின்லாம் தான் இருந்தது. ஆனால் ஸ்ரீமதி அழகி சிங்கர் சதஸ் நடத்துறது அதை பார்க்க 100 பேர் இருப்பா, பார்க்கறவா ஸ்பெக்டேட்டர்ஸ் இருக்கையோ கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி பார்ப்பா 100 பேர். சதஸில் இருக்கவா 20 பேர் இருப்பா, பார்க்குறவா 100 பேர் சுத்தின்னு பார்த்துட்டு இருப்பான். ஹரிசிங்கர் அழகாக உபவாதனம் பண்ணியாகும். எந்த ஒரு அதிகாரம் சொன்னோன்னா அதில் கேள்வி கேட்கறதோ பதில் சொல்றதோ எல்லாருக்கும் புரியும், எல்லாரும் ரசிக்க முடியும். ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொன்னார்னா பிரயோஜனத்துவ அதிகாரத்தில் லோக சிருஷ்டியெல்லாம் பெருமாளுடைய லீலை தான் அப்படின்னா ஹரிசிங்கர் சரிடா என்ன உதாரணம் சொல்லு அப்படின்னா என்ன ராஜகுமாரன் விளையாடுகிறான்னு உதாரணம் அதில் இருக்கு. அந்த மாதிரி தான் பெருமாளுடைய லீலை தான். அது சரினா யாரோட விளையாடுறான்னு கேட்டார். யாரோட விளையாடுற பெருமாள் விளையாடுறாங்க என்ன தனியாக விளையாடுறாரா யாரோட விளையாடுறார் அப்படின்னா அவருக்கு பதில் சொல்ல சரிப்படலை. ஏன்னு கேட்டால் சுருக்கமாக பிராட்டி அவரோட கூட இருந்து பெருமாள் செய்கிற சிருஷ்டி லீலை அப்படிங்கிறத கூறத்தாழ்வான் சுஸ்தி ஸ்ரீர் திசதா ஸ்லோகத்தில் சாதிச்சிருக்க. அதே மாதிரியாக பராசரப்பட்ட அனுசிக்கினி சிக்கீவ கிரீடசி சீசமற்றம் ஸ்லோகத்தில் சாதிச்சிருக்க. சுவாமி தேசிகன் திருகுண பலகம் அப்படின்னு அந்த சீஸ்தீதியில் சொல்லச்ச பசியந்தீஷு ஸ்ருதிஷு பிரிதாக சூரிய பிருந்தேன சார்த்தம் அப்படின்னு உன்னோடு கூட பெருமாள் வந்து சிருஷ்டியெல்லாம் பண்ணான்னு சொல்லியிருக்கா. ஆழ்வார்கள்லாம் சொல்லியிருக்கா, ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கா இவா எல்லாரும். ஆனால் ஆச்சாரியர்கள் சொல்கிறது ஒத்துக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. அப்போ பிராட்டியோடன்னு சொல்லலை அவர், அது பெருமாள் விளையாடிட்டு இருக்காங்க. ஐசங்கர் சாய்ச்சா சரி உதாரணம் சொல்லு, ராஜா விளையாடுறான் ராஜா சுகட்டார் விளையாடுறாரோ இல்லை பண்ணு இதோ பார்ப்பா பெருமாள் மட்டும் தனியாக விளையாடுறான் சொன்ன வரைக்கும் இப்போ தனியாக விளையாடுற ஒரு உதாரணம் சொல்லு. நீ பாஷ்யத்தில் சொல்லக்க உதாரணம் நீ சொல்லக்கூடாது, ஏன்னா பாஷ்யத்தில் ராஜகுமார திருஷ்டாந்தம் இருக்கு. அதில் ராஜகுமாரன் 100 கரோட விளையாடுறான் கந்துகா தியாரம் பந்து விளையாடுறான்னு வச்சுக்கோங்க, பந்து மட்டும் என்ன தனியாக விளையாடுவார் ஒருத்தர். நீ என்ன பண்ணணும், நீ சொல்கிறாந்தா நீ ஒரு உதாரணம் சொல்லு அப்படின்னா திரு திரு முடிச்சேன். அப்போ சொன்னா திரு திரு முடிக்கிறதுக்காக திரு திருன்னு இருக்கலாமே விளையாட்டியான. எதுக்கு சொல்றாங்க, எந்த விஷயம் ஆனாலும் ஐசிங்கனை வந்து ரசமா சாதிக்கிற வழக்கம். அடியன் சம்பந்தப்பட்ட விஷயமா இல்லாத ஒரு விஷயம், எல்லாருக்கும் வந்து வேஷ்டி கொடுத்துருந்தான் சதஸ் முடிஞ்ச உடனே 16 வேஷ்டி. பிரம்மச்சாரியா இருந்தால் 9-5 அடிய பிரம்மச்சாரியா அப்போ 9-5 வேஷ்டி எனக்கு கொடுக்கணும். அப்போ சீகாரியன் சுவாமியா இருந்தவர் பணமாயி நரசிம்மாச்சார சுவாமி, அவருக்கு எனக்கு 16 கொடுக்கணும்னு எண்ணம். ஏன்னா ஆத்தில அப்பா அவர்லாம் கொடுத்திப்பாரு அப்படின்னு, அதனால 16 கையில் எடுத்துட்டார். ஆனால் ஐசங்கர் திடீர்னு கூப்பிச்சுண்டாகும், ஏன்டா அவன் பிரம்மச்சாரி தானே, அதனால் கீழே வச்சுட்டார். ஆனால் மறுபடியும் என்னை வந்து மறுபடியும் கையில் எடுத்தார். ஐசங்கர் என்ன பண்ணார், குடண்டா அடுத்த வருஷம் ஒத்திக்கிறான் அப்படின்னாச்சு. ஐசங்கர் சுவாரஸ்யமாக அது பாருங்கோ வாச்ச மருத்துவம் தாவதி அப்படிங்கிற மாதிரி மகான்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த வருஷம் எனக்கு கல்யாணம் ஆயிடுத்து அது உடுத்துட்டேங்கிறது ஆச்சரியம் இல்லை. கல்யாணத்தில் எனக்கு முதல் முதல்ல 16 வேஷ்டி ஓதி வச்சவரே அந்த சீக்கிரம் சொல்லிட்டார். நான் அவர் எனக்கு பெரிய மாமனார் ஆகணும், அவர் பேரில் தான் பத்திரிகை வந்தது. அவர் எங்காத்துக்கு பெரிய மாமனானவர், அவர் கல்யாணத்துக்கு வந்துடுது, அவரை தான் வந்து மாமனார் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது பண்ண அவர் கையாலே எடுத்து கொடுத்தார். அப்போ தான் அதுவும் ஸ்ரீமத் ஜெய்சங்கர் அவருடைய வாக்குறுடைய இது எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் தெரியும், நல்ல வாக்கு சுத்தி உடையவர் ஸ்ரீமத் ஜெய்சங்கர். அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது இருந்தது சதஸில் இது நடந்ததுங்கிற அப்படினால அதையும் சேர்த்து அடையே சொல்கிறேன். இப்போ சொன்னது தேவள் வக்தாவா இருந்த சமயத்துல ஏற்பட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயம். தேவள் பரீட்சா அதிகாரியா இப்ப எழுந்தருளி இருக்கிறச்சு சதஸ்ல ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். பரீட்சாதிகாரி அப்படிங்கிறது கூட ஒரு விதமான வார்த்தை, என்ன பரீட்சைன்னு ஒண்ணு கிடையாது. பரீட்சா அதிகாரி இருக்கச்ச ஒரு சௌரியம் உண்டு, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். விஷயம் சொல்றவர்கள் எல்லாம் அந்த விஷயத்த சிரமப்பட்டு நல்லா கவனிச்சு பார்த்துன்னு வந்து சொல்லக்கூடியவர்கள். அப்போ அவா சொல்லும்போது நமக்கும் பல விஷயம் கிடைக்கக்கூடும். அதில் ஏதாவது கேட்குற கேள்வி கேட்கலாம்னா அதில் மதுராந்தகன் சுவாமி, அதுக்கப்புறம் ஐயா சுவாமி இவர்கள்லாம் நிறைய கேள்வி கேட்க மாட்டான். அவள் சொல்கிறது அபாதிதமாக சொன்னான்னா பேசாமல் விட்டுருவான். மதுராந்தகன் சுவாமி சாதிப்பார், அவன் சொல்கிறது சரியாக இருக்கான்னு பாரு, நீ நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் அவன் சொல்லணும்னு எதிர்பார்க்காது அப்படின்னு அவன் சொல்கிறது சரியாக இருக்கான்னு பார்த்தேன். மாதிரி ஸ்ரீமத் ஐயா சுவாமி ஏன்னு கேட்டால் வெள்ளை மகாஜானிகள், மகாஜானிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் வந்து அது நூறு சமயம் பழவேறு ஸ்ரீ சடோபாச்சார சுவாமி சீகரண சுவாமி அவர் விஷயம் சொல்லும்போது யாரும் கேள்வி கேட்டார். இப்போ மதுராந்தக சுவாமி சாச்சார் வேதாத்தியனம் பண்ணியிருக்கார், கோயிலில் கைங்கரியம் பண்ணுறார், நிறைய பேருக்கு வேதம் சொல்லி கொடுத்துருக்கார், புரோகிதம் பண்ணிட்டுருக்கார், சீவாஷியம் காலுஷியம் பண்ணிட்டு விஷயம் சொல்கிறார். இந்த நாளில் நீர் ஏதாவது பண்ணுறீரா? நீர் சீவாஷியம் நீர் கரைச்சி குடிச்சிட்டேன்னு சொல்லி உட்காந்துருக்கார், இத்தனை காரியம் பண்ணிட்டு சொல்கிறார், அவர் போய் எதுக்கு தொந்தரவு கொடுத்தார்? என்ன பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார், நிறைய பேர் வேதம் சொல்லி கொடுத்தார், அவள் போய் நம்மளுடைய ஞானத்துக்காக கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சாதிக்கிறேன். அதனால் அந்த மாதிரி ஐயா சுவாமி மதுரானந்த சுவாமி மதுரானந்த சுவாமி எப்பாவது ஏதாவது கேள்வி கேட்டால் கூட ரெண்டு விஷயம் அது கிரந்தத்தில் இருக்கணும் பதில், ரெண்டாவது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் கேட்பேன். அடியன் தோக்கணும் அப்படி தான் தெரிஞ்சால் கேட்பா, அவருக்கு தெரியலங்க வரைந்தால் அவருக்கு தெரியாத பிரகாசப்படுத்த மாட்டான். அதனால் அடியனுக்கும் அடியனுக்கும் சுவாரஸ்யமான சம்பவம்னா ஒன்றும் கிடையாது, இதை ஃபாலோ பண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டு அதையே பார்க்குறேன். ஏன்னா பாகவத பிரச்சாரம் அப்படிங்கிறது கூடாது அப்படின்னு அதனால் பார்த்துட்டுருக்கேன், ஓரளவு நடந்துருக்கு. அடி சுவாமி தேசிகனுடைய தாக்கம் தேவருடைய வாழ்க்கையில், தேசிகனை பற்றி சன்னிதத்தாம் சதா கிருதி தனியர் சீமான் வெங்கடநாச்சாரியா கவிதா கி கேசரி வேதாந்த ஆச்சாரியா அவரையுமே சன்னிதத்தாம் சதா கிருதி அதுதான். ஏன்னா எப்பவுமே மனசில் தேசிகன் இருக்கணும், சதா கிருதி சன்னிதத்தாம் அப்படின்னு அந்த தனியர் ஆச்சரியமாக வந்திருக்கு இல்லையா, அது அடிக்கடி அடைய நினச்சி பார்த்துட்டுருக்கேன். ஏன்னு கேட்டான்னா தேசியன் இல்லாட்டா நம்ம சம்பிரதாயம் கிடையாது, டோட்டலி கிடையாது. ஒன்று ஒன்றும் நித்தியம் கார்த்தால எழுந்துக்கிறதுல சாயங்காலம் தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு கர்ம அனுஷ்டானத்திலையும் தேசிகன் சாதிச்ச விஷயம் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். எப்படி எழுந்துக்கணுங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு திருமண் எட்டுக்கணும்னா எப்படி திருமண் எட்டுக்கணும்னா அதுக்காக சுவாமி தேசிகன் அதுக்காக ஒரு அதிகாரம் ஒன்று சாதிச்சிருக்கார், சச்சரித்த ரட்சையில் ஊர்து குன்ற தாரணா அதிகாரா அப்படின்னு. அதில் 290 பிரமாணங்கள், 293 பிரமாணங்கள் தேசியன் எடுத்திருக்கார் திருமணம் எப்படி எடுத்துக்கணும் நமக்கு சாதிக்கிறதுக்காக. அந்த மாதிரி சந்தியாவந்தனம் எப்படி பண்ணணும்னா சிவாஞ்சராத்த ரட்சையில் இருக்கு, சாப்பிடணும்னா எப்படின்னா அது சிவாஞ்சராத்த ரட்சையில் இருக்கு, எதை சாப்பிடக்கூடாதுன்னா ஆகார நியமத்தில் இருக்கு. அப்போது நம்ம செய்ய வேண்டிய எல்லா காரியத்திலையுமே தேசிகனுடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகம் இருக்கிற அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இருந்துட்டுருக்கோம். இது நாம் பண்ணால் தேசிய நடிகார்கள் சொல்லிட்டு இருக்கா மாத்திரம் இல்லை, ஒரு விஷயம் சொல்கிறேன், ஸ்ரீ வைஷ்ணவம் இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு வாசிய தேசியம் தான் காரணம், அது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இல்லாட்டா திருமணம் கூட எட்டுக்கணும், ஒரு காலத்தில் பெரிய பிரச்சனை ஆகிடுது, திருமணம் எட்டுக்கிறது வேதத்தில் சொல்லியிருக்கா சொல்லாது நீங்கள் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு தான் பிரச்சனை கேள்வியே வருது. அவன் என்ன பண்ணிட்டா திருமல்லியோ ஸ்மார்த்தால் வைஷ்ணவன்னு பிரிச்சுட்டான். நல்லா கவனிக்கும், ஸ்ரௌதிகள் ஸ்மார்த்தால் வைஷ்ணவன், ஸ்ரௌதிகள்னா ஸ்ருதியில் சொன்ன யாகம் பண்ணுறவா ஸ்ரௌதிகள், ஸ்மார்த்தாள் அப்படின்னா ஸ்மிருதியில் சொன்ன அனுஷ்டானங்கள் பண்ணுறாள், வைஷ்ணவால்னா இந்த ஸ்ருதியும் இல்லாமல் ஸ்மிருதியும் இல்லாமல் பாஞ்சராத்திர ஆகமத்தில் சொல்கிறத பண்ணுறவா அப்படின்னு ஒரு பிரிவு ஒன்று வந்தது. இப்போ கூட நம்ம அப்படி சொல்லிகிட்டு இருக்கோம், அதை அந்த அபிப்பிராயத்தில் முதல்ல வச்சுருக்கா. ஆனால் தேசின் வைஷ்ணவங்கிறது ஸ்ருதி ஸ்மிருதி எதிர் இல்லை, இது 100% ஸ்ருதி ஸ்மிருதியை பின்பற்றியது அப்படிங்கிறத ஸ்தாபித்தவர் சுவாமி தேசிகன். அதுக்கு தான் சச்சரித்த ரக்ஷா சிவாஞ்சலாத்தர் ரக்ஷா ரக்ஷான்னு பேர் வச்சார். வைஷ்ணவத்தை ரட்சிக்கிறதுனா வேதத்தை விட்டு வெளியில் போகிறது கிடையாது, இதெல்லாம் திருமணம் எட்டுக்கிறது பற்றி வேதத்தில் சொல்லியிருக்குங்கிறார், சமாசேனமா அது வேதத்தில் சொல்லியிருக்கு, பெருமாளுக்கு திருவாராதனமா அது வேதத்தில் சொல்லியிருக்கு, எல்லாமே வேதத்தில் இருக்கு, எல்லாமே ஸ்மிருதியில் இருக்கு, நாங்கள் தான் சிரௌதிகள், நாங்கள் தான் ஸ்மார்த்தாள், நாங்கள் தான் வைஷ்ணவாள் அப்படின்னு. மகாபாரதத்தில் வைஷ்ணவ தர்ம பர்வன் பர்வம் இருக்கு, வைஷ்ணவ தர்மங்கிறது விசேஷ தர்மமே தவிர ஸ்ருதி ஸ்மிருதியில் சொன்ன தர்மங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அதை இன்னும் விசேஷமாக ஆக்கக்கூடியதை தவிர அதுக்கு எதிரானது கிடையாதுங்கிறத ஸ்தாபித்தவர் அதனால எந்த அனுஷ்டானமான அதே தூங்குறது கூட எழுதி தூங்குறதுதான் எட்டுக்கு உறங்கும் பொருளே எழுவரம்பாவா இல்லை நாச்சியார் பாட்டில் வரும் எதுக்காக தூங்குகிறாய் அப்படின்னு. இப்போ சுவாமி தேசியம் சொல்ல எதுக்காக தூங்குறேன் நீ எதுக்காக தூங்குறேன்னு எனக்கு தூக்க வர்றது தூங்குறேன் அப்படின்னு. தூங்குறது பெரும் பகவத் கைங்கரிங்கிற சுவாமி ஏன்னு கேட்டால் நீ தூங்கினாதான் மறுநாள் காத்தால் எழுந்து கைங்கரியம் பண்ண முடியும். பெருமாள் நமக்கு தூக்கம் கொடுத்துருக்க நித்தியபடி கைங்கரியம் விடாத பண்ணணும் அதில் ஆயாசம் இல்லாமல் கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக தூக்கம்னு ஒன்று பெருமாள் கொடுத்துருக்கிறபடினால அந்த கொடுத்த பெருமாளை நினைத்து கொண்டு ஸ்ரீ புண்டரீகே வரதம் சதாரம்னு வரும் சுவாமி தேசிகனுடைய பத்தியான அந்த தினசரியா ஸ்தோத்திரத்தில். அந்த தேசிகன் வந்து வரதாதி பெருமானை மனசில் தியானம் பண்ணிட்டு சயனிப்பார். அந்த மாதிரியாக தூங்குறோம்னா அப்படி தூங்கணும், எழுந்துக்கணும்னா காத்தால் எழுந்துக்கிச்ச அந்த சித்திரத்தில் அதாவது சுவரில் சித்திரம் வரைஞ்சிட்டோன்னா அப்புறம் கரண்ட் கட் ஆகிடுது, கரண்ட் வந்துருத்தனா அந்த சித்திரம் ஆரம்பிக்க முடியும். தேசிய உயரணம் சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம ஹிருதயத்தில் பகவானை நம்ம தியானிச்சுட்டு அந்த சித்திரத்தை வரைஞ்சிட்டு படுத்துட்டோன்னா கரண்ட் கட் ஆகிடுது, அப்புறம் காத்தால் எழுந்துக்கிச்ச அந்த சிந்தையோடு எழுந்துக்க முடியும் அப்படிலாம் சாதிக்கிறேன். ஒன்றும் இல்லை சுவாமி, ரெண்டு இல்லை சுவாமி விஷயம், நித்திய கர்ம அனுஷ்டானம் உள்ளு. அந்த மாதிரி நம்ம வைஷ்ணவனாக இருக்கக்கூடிய திருமண் அப்புறம் சங்க சக்கர தாரணம் பகவன் நிவேதித்த உபயோகம் பகவானுக்கு நிவேதனம் பண்ணுறது நம்ம சாப்பிட்றது முதலான வைஷ்ணவ தர்மங்கள் கோஷ்டி பாராயணம் இந்த மாதிரியும் முதலான இது. அது மட்டும் இல்லாமல் ரகசிய திரிசாரத்தில் ஒரு வைஷ்ணவன் வைஷ்ணவனாக எப்படி நடக்கணும், கேரக்டர் என்ன, யாராவது நம்மளை நிந்தை பண்ணானா நாம் எப்படி நடந்துக்கணும், இது மொத்தமுமே வைஷ்ணவனுடைய லைஃப் பூர்த்தியாக ஆச்சாரம் அனுஷ்டானம் கேரக்டர் உட்பட எல்லாம் தேசியனுடைய வார்த்தையில் இல்லாத இதுவே கிடையாது. நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்கிற வழக்கம், உங்களுக்கு எங்கேயாவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதுக்கு ஆன்சர் கட்டாயம் தேசியன்கிட்ட இருக்கும், சந்தேகமே இல்லை கட்டாயம் தேசியன்கிட்ட இருக்கும். அதனால் தேசிகனால் தான் இன்னைக்கு அதனால தான் வேதையை சஞ்சாத கேதே முனிஜன வச்சனேன்னு அந்த ஸ்லோகம் டிண்டிமெகவி சொன்ன ஸ்லோகம் அது. இது சதேது பகவான் விஷ்ணுகண்ட அவதாராங்கிற பகவான் சொல்கிறேன், தேசிகனை பகவான் சொன்ன ஒரு வரதான் நான் கண்டுபிடிச்சேன். எப்போ வேதத்தையும் ஏன்னா வேதத்தை ஒழிக்கிறான், வேத பாராயணத்தை தடுக்கக்கூடிய அளவு, வேத பாராயணத்தை துன்புறுத்தக்கூடிய அளவு, மந்த புஷ்பத்தை துன்புறுத்தக்கூடிய அளவு அப்படியெல்லாம் இருக்கு. இப்போ அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் இருக்கச்சதான் தேசிகன் அவதாரம், வேதத்தை ரட்சணம், ஸ்மிருதியை ரட்சணம், சரணாகதி அப்படிங்கிற ஒரு தர்மத்தை ரட்சணம், வைஷ்ணவ தர்மங்கள் என்னென்ன இருக்கோ இது மொத்தத்துடைய ரட்சணம். இத்தனை தர்மத்தை ரட்சணம் பண்ணணும்னு ஒருத்தர் வரணும்னா அது பெருமாள் தான். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதனால பெருமாளே அவதாரம் பண்ணி தேசியனாக அவதாரம் பண்ணி வைஷ்ணவ தர்மத்தை ஸ்தாபிச்சிருக்கார். ஒவ்வொரு வைஷ்ணவனும் ஒவ்வொரு க்ஷணமும் தேசிகனை சிந்திச்சிருக்கணும். அதனால தான் சங்கல்பம் பண்ணிச்சு கூட முதல்ல சீமாநாயக்கநாதாரியும் சொல்லணும். ஏன்னா சீமாநாயக்கநாதாரி இல்லாட்ட சங்கல்பம் கிடையாது. நீங்கள் சங்கல்பம் பண்ணி சாத்திக தியாகம் பண்ணுறோம், நம்ம முதல்ல சங்கல்பம் பண்ணி கொடுத்துறேன் பகவானவே சொன்னியாமி அப்படின்னு. அப்போ நிறைய பேர் அதை பண்ணுறதில்லை, வைஷ்ணவல்லி சாத்திக தியாகம் பண்ணுறதில்லை. பாஷ்யகார் சொல்கிறக்க தேசிகன் சொல்கிறக்க பண்ணுறதில்லை. அப்போ நம்மளை வைஷ்ணவனாக இருக்க வைத்து இன்னைக்கு வைஷ்ணவ தர்மங்கள் பூமியில் இல்லாட்டா எங்கேயோ உத்தமர் வாசவாச்சார சுவாமி இருந்தார், அவர் அடிக்கடி சாய்ப்பார் சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணாட்டா வைஷ்ணவன் டீவியேட் ஆகிரும், வேதத்தை விட்டு எங்கேயோ கொண்டு போயிட்டான். வர்ணாசிரம தர்மங்கள் தான் வேதத்தினுடைய அடிப்படை, வர்ணாசிரம தர்மங்கள்லாம் இல்லை அதெல்லாம் வைஷ்ணவனுக்கு கிடையாது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறே எழுதி வச்சிருக்கான், புஸ்தகத்தை எழுதி வச்சு பிரச்சாரம் பண்ணுறான். சரணாகதி கிடையாது, வர்ணாசிரம தர்மங்கள் கிடையாது, வேதத்துக்கு பிராதானியம் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி பார்த்தான்னா என்ன இருக்கு, அவன் சொல்கிறவன் நம்ம மதம் வைதிகம் இல்லை, வைஷ்ணவம் வேற வைதிகம் வேறன்னு ஆயிடும். ஆனால் அப்படி சொல்கிற வாழ்க்கை ஒரு பிரேக் போட்டு நிறுத்திருந்து சுவாமி தேசிகன் வாங்கும் இந்த பக்கம் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கும் எல்லாருமே இன்றைக்கி வைஷ்ணவம் இருக்குது, வைஷ்ணவ தர்மங்கள் இருக்குது, வைஷ்ணவனுக்கு வேத தர்மங்கள்லாம் இருக்குது. இதுக்கு காரணம் சுவாமி தேசிகனுடைய அவதாரம் தான், அதை ஒவ்வொருத்தரும் நம்ம ஸ்மரிக்கணும், ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குது அப்படின்னால தான் அடைய சொல்லிச்சு. எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருக்கா, அப்ப ஏன் சுவாமி தேசிகனுக்கு ஒரு விசேஷமான அந்தஸ்துங்கிறது? ஆளவந்தார், ஸ்ரீ பகவத் ராமானுஜர், ஸ்ரீமன் நாதமுனிகள் இந்த மாதிரி மகா ஆச்சாரியர்கள் எழுந்தெழுந்தார்கள். தேசிகனுடைய அவதாரத்தில் என்ன விசேஷம் கேட்டா, இந்த ஆச்சாரியர்களுடைய நியமனத்தை பூர்த்தி பண்றது. அதாவது நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு குறை இல்லாமல் அதை நிறைவாக்கியவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, ஆளவந்தாருடைய கிரந்தங்கள், ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்தம், அதுக்கெல்லாம் வியாக்கியானம் சேர்த்துருக்கேன், ஸ்தோத்திரத்னத்துக்கு, சதுஸ்லோகிக்கு, கீதார்த்த சங்கிரகத்துக்கு அதுக்கெல்லாம் வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன். மாதிரி பாஷ்யக்காரருடைய சி பாஷ்யம், கீதா பாஷ்யம் எல்லாத்துக்கும் வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன். அப்போ எஸ் ஏ வாக்விருத்தி பிரதியந்தா இத்திராஜ சரஸ்வதி அப்படின்னு சொல்ற மாதிரியா இந்த பூர்வாச்சாரியர்களாக இருந்தார்கள். இவர்களுடைய வாக்கு அப்படியே நீண்டு போய் தேசிகன் வாக்காக பரிணமித்து அதோட ஒரு நிறைவு பெறுகின்றன அப்படின்னு தான் பார்க்கணும். தேசிகனுக்கு அப்புறம் நம்ம வேற யாரும் எந்த புத்தகம் எழுத வேண்டாம். பெருமாள் கோவில் சுவாமி சாதிப்பாராம், இருக்கிற புத்தகத்தை படிங்க போதும், ஒன்று எழுத வேண்டாம் என்பதாக. ஏன்னு கேட்டால் நமக்கு வேண்டிய மொத்த விஷயங்கள் சததூஷணிக்கு மேலே யாரும் பாதம் பண்ணி ஒன்றும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்த்தோம்னா ஸ்ரீபாஷ்யகாருடைய அவதாரம் அப்படிங்கிறது தேசிகனுடைய அவதாரத்தால் தான் பூர்த்தியாக இருக்கு. ஏன்னா ஸ்ரீபாஷ்யத்தில் என்னென்ன சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கோ, மந்தத்வ அசங்கதத்தே விஷயம் அபலதாம் மானபாதஞ்ச மந்திரோனுங்கிற உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதுக்கெல்லாம் பதில் அதிகன சாராயு சொல்கிறேன் அப்படின்னு தான் தேசிகன் சாதிக்கும். அந்த மாதிரி பகவத்கீதா பாஷ்யம் அப்படின்னு பார்த்தோம்னா கீதா பாஷ்யம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். கீதாய்க்கு 100 பாஷ்யம் இருந்திருக்கு அந்த காலத்தில். அந்த 100 பாஷ்யத்தை பார்த்துட்டு பகவத் ராமனுடைய பாஷ்யத்தை பற்றி நான் இப்போ எழுதுறேன் அப்படின்னு சாதிக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன், ஒன்று ஒன்றுமே தேசியன் கிட்ட வரைஞ்சி அது பூர்த்தியாகும், இல்லாட்டால் நமக்கு சந்தேகங்கள்லாம் வரும், ஏன் இது ஏன் அது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும். சகல கிரந்தங்களும் நாதமணிகளுடைய கிரந்தம் பார்ப்போமே, சிவ நாதமணிகள் நியாய தத்துவம்னு கிரந்தம் சாதிச்சார், அந்த கிரந்தம் இப்போ கிடைக்கல. இந்த நியாய தத்துவத்தில் என்ன இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியல, புஸ்தகம் கிடைக்கல. ஆனால் சுவாமி தேசிக நியாய தத்துவத்திலேருந்து நிறைய கோட் பண்ணிருக்கார், நிறைய கோட் பண்ணி நியாய சித்தாந்தம் நியாய பரிசுத்தி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கேன். இப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னா பூர்வாச்சாரிய சீ சுக்திகள் எல்லாமே சுவாமி தேசியனுடைய சீ சுக்திகளில் போய் பரியவசானமாகி அதில் போய் நிறைவு பெறுகின்றன அப்படின்றபடினால தேசிகளை சொன்னபடினாலே பூர்வாச்சாரியர்களும் சேர்த்து சொன்னதாக தான் அர்த்தம், அவளை விட்டு சொன்னதாக அர்த்தம் இல்லை. ஏன்னா சிவாஷிய வியாக்கியானம் சிவாஷியத்துக்கு அதிக நிசாரங்கள், சிவாஷியத்து மேலே விசாரமாக இந்த சததோஷினி முதலான கிரந்தங்கள் அந்த மாதிரி பார்த்தோன்னா ஆளவந்தாருடைய கிரந்தங்கள் இப்படி எல்லாத்துக்குமே சரியா வியாக்கியானங்கள்லாம் பண்ணி பக்தா வியாக்கியா சார்வபௌமோ விபாதி அப்படிங்கிற சத்ததிருத்தம் அழகியல வியாக்கியா சார்வபௌமம் அப்படின்னு ஒன்று கொடுக்குற, அதை பற்றி விஸ்தாரமாக அடைய ஒன்று எழுதியிருக்கேன். ஆக அந்த ரீதியில் அதே சமயம் நம்ம தேசிகன் சாதிச்ச சொன்னால் போதும், வேணும்னா அதுக்கு வியாக்கியானம் சாக்ஷா சுவாமி முதலானவர்கள்லாம் வியாக்கியானம் படிச்சிடும், அது இருந்தால் போதும், நாம் இனிமேல் புதுசாக ஒன்று எழுத வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சம்பிரதாயத்தை நிறைவு செய்து குறைவொன்றும் இல்லாத சம்பிரதாயத்தை ஆக்கினவர் தேசிகனே சொல்கிற. இனிமேல் இந்த சம்பிரதாயத்துக்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டாம், பூர்த்தியாக மொத்தவங்களுக்கு யாரும் வாதத்திலையும் ஜெயிக்க முடியாது, சததூஷணினாலே கைகூப்பிடணும் எல்லாரும் வெளி மதத்தவர்கள்லாம். இன்னி வரைக்கும் சததூஷணிக்கு புஸ்தகம் எழுதுனேங்கிறான், இன்னி வரைக்கும் சததூஷணி மறுப்பு, சததூஷணி வந்து 800 வருஷம் ஆச்சு, நீ இன்னும் என்ன எழுதிட்டுருக்கேன், அப்போ இது வரைக்கும் எது தப்பா? ஆனால் அதான் விஷயம், சததூஷணி என்றைக்கும் ஜீவிக்கும் என்ன ஆனாலும் அது மறுப்பு சொல்ல முடியாது. அது பத்திமங்கலம் கே எஸ் வரதாச்சார சுவாமி சங்கமிடத்தில் போய் சொன்னார், சததூஷணிக்கு மறுப்பு எழுதிருக்கு, நீங்கள் எத்தனை பண்ணாலும் எழுத முடியாது, ஏன்னா தேசியம் யாருன்னு முதல்ல தெரிஞ்சு போகும். உங்களை மாதிரி இந்த இன்னைக்கு கண்டனம் எழுதுறாரோ இல்லை, அவர் மாதிரி தேசியம் ஒருத்தர் நினச்சிட்டு இருக்கீங்களா, நம்மள மாதிரி ஒருத்தர் நினச்சிட்டு இருக்கீங்களா? என்ன சுவாமி ஹைகிரிய சாட்சா்காரம் என்ன, அவதாரம் என்ன, அதனால இந்த வேலையெல்லாம் வேண்டாம் விட்டுருவோம்னா, அதெல்லாம் வேண்டாம், உங்கள் காரியத்தை வேற பார்த்துருவோம். அந்த மாதிரி ஒரு நிறைவு ஆக்கினது சுவாமி தேசிகன், சுவாமி தேசியனுடைய அனுகிரகத்தால் தான் சீபாட்சியம் முதலானதெல்லாம் கூட இருக்கும் நல்லா நிற்கிறது. சுதப்பிரகாசிகா பூமோ ஏனாதோ பரிரட்சியம், சுதப்பிரகாசியை ரட்சித்து கொடுத்தேன், இது மாதிரி பல விஷயம். அதனால் நிறைவு பெற்றபடினாலே தேசியனோட நம்ம நிறைவு பெறுகிறோங்கிறது தான். ஆனால் இந்த தரிசனத்துக்கு ராமானுஜ சம்பிரதாயம் ராமானுஜ தரிசனம்னு ஒரு பேர் இருக்கிறச்சு, தேசிக சம்பிரதாயம்னு சொல்றது எப்படி அது? அப்போ ராமானுஜ சம்பிரதாயம் வேற தேசிக சம்பிரதாயம்ன்றது வேறன்ற மாதிரி பிராத்திபாசிகமான ஒரு தோற்றம் இருக்கே அதுக்கு. ஆமாம், இது நிறைய பேர் வேணுட்டே பிரச்சனையாக கலப்படான். நாம தேசிக தரிசனம் எப்படி சொல்கிறோம் அதை எதனால கேட்டான்னா, நம்ம தரிசனத்துக்கு ஸ்ரீ ராமானுஜ தரிசனம் பெயர் வச்சவர் யார் அப்படின்னு கேட்டால் திருக்கோட்டியூர் நம்பிகள் பெயர் வச்சிருக்கேன். பாஷ்யக்காரர் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற வைகிரியை பார்த்து இவர் பெயரில் இது இருக்கணும், திருக்கோட்டியூர் நம்பிகள் ராமானுஜ தரிசனம்னு திருநாம விட்டருடைய நான் குரு பரம்பரையில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எம்பெருமானார் தரிசனம் என்பே இருக்கு, நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார் உபதேச ரத்தமான ஒரு போசனம் இருக்கு. அதனுடைய வியாக்கியானத்தில் அவன் இந்த கேள்வியை கேட்டுக்கலாம், திருக்கோட்டியூர் நம்பிகள் தானே இதை ஞாபகம் விட்டது, நம்பெருமாள் எப்படி சொல்லலாம் ஒரு கேள்வி கேட்டுருந்தேன், அவள் அதுக்கு பதில் சொல்லியிருக்கா, அவர் தான் பெயர் வைத்தவர், நம்பெருமாள் நாட்டி வைத்தார் அப்படின்னு அது சொல்றேன். ஆகினால எம்பெருமானார் தரிசனம் தான், அப்ப தேசிய தரிசனம் எப்பெருமானா தரிசனமா கேக்குறது தப்பு. ஏன் கேட்டோம் வச்சுக்கோங்க, ஒரு குழந்தைய பார்த்து வேடிக்கையா கேட்பா, நீ அப்பா குழந்தையா அம்மா குழந்தையா, என்ன பதில் சொல்றது? அது மாதிரி ராமானுஜர் தேசிகம் ரெண்டும் ஒண்ணுதான், ராமானுஜ தரிசனம் தான் தேசிய தரிசனம், தேசிய தரிசனம் தான் ராமானுஜ தரிசனம். ஆனா நம்ம தேசிக தரிசனம் குறிப்பா சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு, ராமானுஜ தரிசனம் தான். அதை தேசிக தரிசனம் நம்ம தலையும் சொன்ன மாதிரி தேசியம் கிட்ட பூர்த்தியா இருக்கு. அது எப்படிங்கறத சொல்றேன், நம்ம இதை வந்து தரிசனமா ஆக்கினது வந்து முதல்ல வந்து சீமன் நாதமுடி, முதன் முதல்ல அவர் தான் கிரந்தம் சாய்ச்சம். தரிசனம்னா என்ன கேட்டால் ஃபிலாசபி நடக்கும், அதாவது யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதிலாம். சிவாஷம் மாதிரி இல்லை, சிவாஷம்னா என்ன கேட்டால் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியம், கீதா பாஷம்னா கீதைக்கு வியாக்கியம், அப்படி இல்லை. தரிசனம்னா என்ன கேட்டால்னா எப்படி சிருஷ்டி நடந்தது, எத்தனை தத்துவங்கள், ஜீவா மாதிரி எந்த எல்லா தத்துவத்தை பற்றியும் உபாயத்தை பற்றியும் புருஷார்த்தத்தை பற்றியும் தெளிவாக சொல்லக்கூடியதாக மற்ற தரிசனங்களை கண்டித்து வரக்கூடியதாக இருக்கணும். இந்த தரிசனத்தை ஆரம்பிச்சு வச்சு நாதோபத்யம் பிரவர்த்தங்கிற சிவன் நாதமுனிகள் ஆரம்பித்தார். அவர் சாதித்தது நியாய தத்துவம். அதுக்கப்புறம் மற்றவர்கள்லாம் வந்து இந்த இது பண்ணான், வியாக்கியானங்கள் இந்த மாதிரி சிலதெல்லாம் பண்ணான். அதுக்கப்புறம் இதில் தரிசனத்தில் நல்ல கிரந்தம்னு பண்ணதுன்னு கேட்டால் ஸ்ரீ பராசர பட்டார் வந்து அவர் வந்து தத்வரத்னாகரன் அப்படிங்கிற கிரந்தம் சாதித்தார். இந்த மாதிரி சிலும் சில கிரந்தங்கள்லாம் இருக்குது, இன்னும் வரத நாராயண மிஸ்ரர் பிரமேயமாலா அந்த மாதிரி சில கிரந்தங்கள்லாம் இருக்குது. நான் இப்போ என்ன விஷயம் கேட்டோம்னா, அந்த நாதமுனிகள் சாதிச்ச நியாய தத்துவம் இப்போ இல்லை, ஸ்ரீ பட்டர் சாதித்த தத்துவரத்னாக்களை இப்போ இல்லை. நமக்கு இப்பொழுது நம்முடைய தரிசனத்துக்கு யாராக இருந்தாலும் விசிஷ்டாத்வைத்த தரிசனத்துக்கு ஒரே கதி நியாய சித்தாந்தம், நியாய பரிசுத்தம் தான், தேசிய சாட்சியது தான், வேறு கதி கிடையாது இப்போ. அப்போ அதெல்லாம் இல்லையேன்னா இல்லைங்கிற குறை இல்லாமல் தான் இவர் சாதிச்சிருக்கேன். ஏன்னா அதுலேருந்து விஷயங்கள் தான் எடுத்திருக்கேன், பராசர பட்டரை பல இடத்துல சாதிச்சிருக்கேன். இன்னும் சொல்ல போனா ஸ்ரீ பராசர பட்டர் சாதிச்ச அர்த்தங்களை எல்லாம் சம்பூர்ணமாக ரக்கணம் பண்ணா சுவாமி தேசிகர்தான், வேற யாருமே கிடையாது. அடிச்சு சொல்லலாம் அந்த அந்த கிரந்தங்கள் சேமிச்சு பார்த்தா அது தெரியும். அவர் அவரை அருளி பராசர பட்டர் நித்தியம்னு ஒரு கிரந்தம் அருள் செய்திருக்காரு, இங்க இருக்கு தேசியம் கோட் பண்ணிருக்காரு, அந்த மாதிரி லட்சுமி கல்யாணம் கோட் பண்ணிருக்காரு, பலதெல்லாம் கோட் பண்ணிருக்காரு சுவாமி தேசிய. பராசர பட்டர் ஃபேமிலிக்கும் அந்த அந்த குடும்பத்துக்கும் தேசிகனுக்கும் நெருங்கின சம்பந்தம் இல்லை, சுகப்பிரகாசியை ரட்சித்து கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரியாக நெருங்கின சம்பந்தம் ஸ்ரீரங்கத்தில் தேசியம் எழுது. அதனால் பல ஓலைச்சோடிகள் தேசியம் கேள்வி பலதெல்லாம் காப்பாற்றி கொடுத்துருக்கோம். அதை பின்பற்றி தான் சுவாமி தேசியம் பண்ணிருக்கார். அதனால் என்ன கேட்டானா மறுபடியும் முதல்ல சொன்னது தான், அந்த ராமானுஜ தரிசனம் தான் தேசிக தரிசனமாக பூர்த்தி ஆகியிருக்கிறதுங்கிறபடியினால இப்போ நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டான்னா, தரிசன கிரந்தங்கிற ரீதியில் சுவாமி தேசியம் கிரந்தம் தான் நமக்கு கிடைச்சின்னு இருக்கு. அதை தான் எல்லாரும் சிவிச்சு இருக்கோங்கிற முடியினால அதுதான் தேசிய கிரந்தம்னு நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம். அப்போ சுவாமி தேசிகன்றவர் இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு மாத்திரம்தானா, பண்டிதர்களுக்கு மாத்திரம்தானா, பாமரர்களுக்கு தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகள் எந்த விதத்துல பிரயோஜனப்படுறது, தேசிகனை அவாடும் அனுபவிக்கிறதுனா எந்த பிரக்கிரியையில் அனுபவிக்கணும், தேசிகன் எல்லாருக்குமானவர் அப்படிங்கிறது எந்த ஆஸ்பெக்ட்ல? முதலே ஒரு விஷயம் சொன்னேன், தேசிகன் ஒரு அவதாரம், வெங்கடேஷ அவதார், திருவேங்கட முனியாருடைய ஒரு அவதார். அவதாரம்னு வரும்போது அது ஒருத்தருக்கு மட்டும்தான் அப்படின்னு வராது. ஜெகத்புண்ணிய மகாபலம்னு ஒரு தேசிய சாஸ்திரநாமத்தில் வரைச்சார். இந்த ஜெகத்தில் இருக்க மொத்த பேரும் பண்ண புண்ணியத்தினுடைய ஒரு பலனாக தேசியனுடைய அவதாரம். அதை ரெண்டு மூணு விதமாக நம்ம பார்க்கலாம். முதல் விதம் என்னன்னு கேட்டால், நான் முதலே சொன்ன மாதிரியாக வைதிக தர்மம் இருக்கிறதுக்கு காரணமே தேசிகன் தான். வைஷ்ணவ தர்மம் வைதிக தர்மம் ஒன்று இருக்குதுன்னா, ஏன்னா தர்மம் போய் எது தர்மம் எது அதர்மம்னு சொன்ன மாதிரி, அது மாதிரி வைநாதம் பட்டாசம தர்மங்கள் சமாசிரியனம் பரநாசம் இது எல்லாமே ஒரு மாதிரி மாறி போகும் ஒரு நிலைமை இருக்கச்ச. அப்படி இல்லாமல் இது வைதிகம், இது வைஷ்ணவம், இது எல்லாமே இதுதான்ங்கிறத ஸ்தாபித்தவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால் இனி வரைக்கும் நம்ம வைதிக தர்மம் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது அவதாரமானபடினால எல்லாருக்குமே பலன் உண்டு. எத்தனை ஸ்தோத்திரங்கள் பண்ணிருக்கார், சின்ன சின்ன குழந்தைகள்லாம் சொல்றதுக்கு ஸ்தோத்திரங்கள் பிரபந்தங்கள் சததுகுண்டி படிக்கிறவ படிக்கட்டும். இன்னைக்கு கூட திருவேந்திபுரம் இந்த பக்கத்துல பாண்டிச்சேரியில ஸ்கூல்லாம் போனோன்னா அங்கே வந்து ஞானானந்த மயந்தேவன் தான் பிரேயர் ஸ்கூல்ல, எல்லா ஸ்கூல்லையும். இதில் ஒன்றும் மத பாகுபாடு கிடையாது, இந்த மதம் அந்த மதம் இந்த ஸ்கூல் இந்த ஜாதி அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஞானானந்த மயம் ஸ்தோத்திரம் ஹைகவ பெருமான ஸ்தோத்திரம் யார் சொன்னாலும் அவளுக்கு கட்டாயம் ஞானம் வரும். ஏன்னா வாகர்த்த சித்தி ஏதோ படத்தகை கண்ணுக்கு நேரம் எல்லாரும் அனுபவிச்சுருக்காங்க. கருட பஞ்சாசன் சொன்னான்னா உடனே கருத்மானுடைய அனுகிரகத்தினாலே அவர்களுக்கு வியாதி நிவர்த்தி எல்லாம் வருகிறது, பயங்கள் எல்லாம் போகிறது, தேசியனுடைய ஸ்தோத்திர பாடத்தை சொல்லி எத்தனையோ பேர் எத்தனையோ பலன்களை பெற்று கொண்டிருக்கிறார்கள் இன்னி வரைக்கும் அப்படிங்கிறது. அடியனுக்கு ஹரிக்கிரிய ஸ்தோத்திரங்கள்லாம் பல விதத்தில் அனுபவிச்சிருக்கேன். நான் ஒரு சின்ன சம்பவம் மாத்திரம் சொல்கிறேன். திருவனந்தபுரத்தில் ஒரு பையன் ஒருத்தவன் தான், நான் போன புதுசில் அவனுக்கு சம்ஸ்கிருதம் எடுத்திருக்கான், ஆனால் சம்ஸ்கிருதத்தில் மார்க் வரலை. மார்க்கு அவனுக்கு 40 மார்க் தான் வருது. பாஸ் ஆகணும், கடைசியில் கொண்டு வரான் எங்கிட்ட. நான் அதுக்கப்புறம் இங்கே புஸ்தகத்தை கொண்டாங்க, புஸ்தகத்தை பார்க்குறேன் பார்த்துக்கலாம்னு சொல்ல முடியும், 10ஆம் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 மாதம் காலம் சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் நான் கிளம்ப ஊருக்கு கிளம்பணும் நாடு எடுத்து, சரி கடைசியாக நான் ஒரு பரீட்சை வைக்கிறேன் அப்படின்னு பரீட்சை வச்சாங்க. ஏன் என்ன எப்படி எழுதுறது பார்க்கணும், இது வரைக்கும் 40 மார்க் வாங்கி இந்த பையன், நான் பரீட்சை எப்போ 25 மார்க் வாங்கினான். அப்போ தான் என் பிரபாவம் எனக்கு புரிஞ்சுது. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீ பண்ணு புதுசாக போட்டு கட்டி வச்சிடும், ஞானம் இந்த வேந்தைய ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்தேன், இந்த ஸ்லோகத்தை சொல்லு, நீ என்ன படிக்கிறியோ படி, இந்த ஸ்லோகத்தை சொல்லு அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு 2 மாதம் கழிச்சு திரும்பி வந்தேன். அவன் என்ன பண்ணான், நிறைய லட்டு எல்லாம் வாங்கிட்டு நேரம் பண்ண வந்து அண்ணா 60% மொத்தமாக சேர்த்து, அவன் அப்பாவே எதிர்பார்க்கல இவ்வளோ பார்க்க. என்னடா பண்ண, நீங்கள் சொன்ன ஞான ஆனந்த மேத்த நான் எல்லா பரீட்சைக்குமே அதை தான் சொன்னேங்கிறான். அதாவது நிறைய அனுபவம். இது மாதிரி நான் சொல்றது விளையாட்டுக்காக சொல்லுவேன். இதெல்லாம் தேசிகன் ஹைகிரீவ ஸ்தோத்திரம் சொன்னான்னா உள்ளுக்குள்ள ஹைகிரீவ மந்திரங்களுடைய அக்ஷரங்கள் உள்ள இருக்கு. தேசிகன் கருட பஞ்சாசம், கருட பஞ்சாசத்தை வந்து கருத்மா நியமனம் பண்ற. அப்போ கிருத்தோ மௌளவ் ததாத்யாம் நிபுணம். கருத்மான் வந்து தேசிகனை ஏன் நியமனம் பண்ணான்னா, தேசிகனே நீர் ஜபம் பண்ணீர், தபஸ் பண்ணீர், நான் அனுகிரகம் பண்றேன், ஆனால் சாமானிய ஜனங்களை தபஸ் பண்ண மாட்டேன், அவளுக்கும் அனுகிரகம் பண்ணணும் நான், அப்போ ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும் அதை சொல்லட்டும், அதை சாக்கு வச்சிருந்த நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு அந்த எண்ணத்துல கருத்மா நியமனம் பண்ண தேசியன் கருட பஞ்சம் சாதிக்கிறான்னு அவரே சாதிக்கிறேன். மகான்கள் நியமனம் பண்ண சனாதன தீபங்கள் சாதிக்கிற அப்படின்னு அவரே சாதிக்கிறேன். ஆக இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பகவத் சங்கல்பத்தினாலையும் பாகவத அனுகிரகத்தினாலையும் லோக உபகாரங்கிறத நிச்சயம் தேசியங்கிட்ட உண்டு. அதே மாதிரிதான் பெரிய கிரந்தங்கள் பார்த்தா கூட தாற்பரிய சந்திரிகா, கீதா வாஷிய வியாக்கியானமான தாற்பரிய சந்திரிகா முதலானதுலாம் கூட எல்லாருக்கும் ஏன்னா நிறைய தகவல்கள்லாம் அது கிடைக்கிறது. அதுல சிங்கேரி சங்கரமடத்தில் சங்கராச்சாரியர் சொன்ன விஷயம் இருக்கு, தேசிகன் மாதிரி ஆச்சாரியன் கிடைப்பதற்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அத்தனை மதங்களையெல்லாம் மனசு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால சாதாரண மாணவர்கள் உட்பட்டு ஒரு நியாச தசகம் ஒரு அடைக்கலை 10 சொல்லி பெருமாளை சிரிச்சா பலன் கிடைக்காம போகுமா என்ன? அவெல்லாம் சொல்லுவதற்காக தான் சுவாமி தேசியன் அது சாம்கிரேபிகி திராமணேபி பக்திபிகி கிருத்திபிகி ஜனாலே எஸ் சமுஜீவனம், மொத்த ஜனங்களுக்கும் சமுஜீவனம் வரும். அப்போ எல்லாம் முடியாட்டா கூட ஓரொன்று தானே அமையாது. ஏதாவது ஒரு கிரந்தம் தேசிய கிரந்தத்தை நீங்கள் சேவித்து அதன்படி சரணாகதி பண்ணியர்களானால் மோட்சம் கட்டாயம் உண்டு. இன்னைக்கு அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அழைத்துலகுங்கிற சுவாமி தேசிகன் அந்தனராக இருந்தானா யாராக இருந்தா என்ன, நான் சொல்றேன் சரணாகதி பண்ணுங்கோ பண்ணால் கட்டாயம் மோட்சம் உண்டு அப்படின்னு வழியை காண்பித்து கொடுத்தவர், சகல லோகத்துக்குமான வழியை காண்பித்து கொடுத்தவர் சுவாமி தேசிகன். அதை ஆதரிச்சிருக்கார் நிறைய பேர். சில பேர் வந்து அது பின்பற்ற முடியாமல் போகலாம், ஏன்னு கேட்டால் அவளுடைய சம்பிரதாயம் அப்படின்னு ஒன்று இருக்காரு. ஆனால் கூட எல்லாரும் ஆதரிக்கும்படியான ஒரு விஷயம், எல்லாரும் அந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லி பலன் பெறுபவர்கள் யாருக்கு வேணா பயன் பெறலாமே, அந்த மாதிரி இருக்கு.